శివన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం ఏవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. నమస్తస్మై కస్మై చన భవతు నిష్కించన జన స్వయం రక్ష దీక్షా సమధిగత బింధాన యశసే సురాధీశ స్వైరక్షణ కుపిత శాపాయుధవధూ ధృషత్తా దుర్జాత ప్రశమన పదాం భోజరజసే. ఒరు కాలే శరణాహ అడైగిన్రార్కుం ఉనక్కడిమయాగిందేన్ ఎన్గిన్రార్కుం அருக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பவன் இதுதான் போதும். இருக்காலும் எழில் முனைவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் நிசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்குன்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. சரணாகதி சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் சுந்தரகாண்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். சீதா பிராட்டி தன்னுடைய பெரிவாற்றாமையினாலே சிறிய திருவடியை பிரார்த்தனை பண்ணுகிறார். என்ன எப்படியான அந்த ராமலட்சுமணர்கள் இருக்கிற இடத்துல சேர்த்து வைக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். இத கேக்குறேன், கேட்ட உடனே ஹனுமார் சொல்ற, நீர் என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறங்கோ, நான் என் முதுகுல ஏறிக்கோ, நான் ஒரே க்ஷணத்துல கொண்டு விட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கு சீதா பிராட்டி மூணு காரணங்கள்னால ஸ்ரீ திருவடியனுடைய முதுகுல ஏறி போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த மூணு காரணங்கள்ல முதல் காரணம் பயம். பயம்னாக்க உன்னால சாதிக்க முடியுமா இத என்பதனால, இவ்வளவு தூரம் தூக்கம் போனோம், அதுக்குள்ளே ராட்சசாலாம் வந்துட்டாள்னா என்ன பார்த்துவியா, ரட்சணம் பண்ணுவியா, உன் காரியத்தை பார்ப்பையா, என்ன பண்ணுவேன்றதுனால இது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறேன். ரெண்டாவது காரணம் பரபுருஷனுடைய ஒரு சம்ஸ்பர்ஷத்தை விரும்பாதது. மூன்றாவது காரணம் ராமர் வந்து தன்னை அழைச்சி போனாதான் அவருக்கு ஒரு புகழை கொடுக்கும். அவருக்கு புகழ்னு சொல்றதை காட்டிலும் ராமர் வந்து அழைச்சி போகாத ஒரு குரங்கு வந்து சீதையை மீட்டால் அது ராமனுக்கு ஏற்புடையதாக ஆகாது. அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும்படியாக இருக்கும். ஆகையால சரைஸ்து சங்குலாங்கிருத்வா தன்னுடைய பாணங்களாலே லங்கா பட்டணத்தையே துவம்சம் பண்ணி ராவண வதம் பண்ணி என்ன அழைச்சு போனேர்னாக்க அது அவருக்கு ஒரு சதிருஷமாக இருக்கும். யதி ராமோ தசக்ரீவம் இககத்வாதராட்சசம் மாமிதோ கிருஹ்ய கச்சேத தத்தஸ்ய சதிருஷம் பவேதி என்பதாக சீதா பிராட்டி சொன்னார். அந்த சீதா பிராட்டி சொன்ன வார்த்தைய பராமர்சம் பண்ற, பிடிவாதம் பிடிக்கல. நீ இவ்வளவு தூரம் பண்றிய, ஆக்கிரகம் பண்ணலாமோ இல்லையோ, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்றிய, இப்பவா நத்தீகம் போயிடுன்னு இதெல்லாம் சொல்லலாமோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. யுக்த ரூபம் த்வயா தேவி பாஷிதம் சுபதர்ஷனே சதிருஷம் ஸ்திரீ ஸ்வபாவஸ்ய சத்வீனாம் வினயஸ்ய ச. யுக்தரூபம் தொயாதேவி பாஷிதம் சுபதர்சனே, சீதா பிராட்டி நீ பார்ப்பதற்கு மாத்திரம் சுபமாக இருக்கின்றதில்ல, உன்னுடைய எண்ணங்களும் சுபமாக இருந்திருக்கு. ஒரு பதிவிரத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கின்றாய் நீ. ஒரு பதிவிரத்தையாக இருக்கின்றவள் என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை நீ சொல்லி இருக்க. நீ ஏதத்தே தேவி சதிருஷம் பத்னியா தஸ்ய மகாத்மனா வாஸ்து ராமாதன்யஸ்ய நல்காமி சம்சர்க்கம் இது ஜானகி. ஜானகி நீ சொன்னையே, சீதா பிராட்டியை பார்த்து சொன்னார், ராமனை தவிர வேற ஒரு புருஷனுடைய ஒரு சம்சர்க்கத்தை நான் ஒரு காலம் நான் விரும்பவில்லை என்று நீ சொன்னாய். இதை நினைத்து பார்க்கிறேன், ஏதத்தே தேவி சதிருஷம் பத்னியாஸ்தஸ்ய மகாத்மனஹா, அவர் மகாத்மாவாக இருந்து கொண்டு உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காமல் பிறன் மனைவியை தொழிதும் நினைக்காமல் இருந்திருக்கிறவர், அப்பேற்பட்ட மகாத்மாவுடைய மனைவியாக நீ இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தகும். கோஹ்யன் காஹ்யன்யா துவாமிருதே தேவி வஜனமீதம் எதினோத்சகத்தையாத்தும் மஜாசார்த்தமனிந்திதே அபிஜானம் பிரயச்சத்வம் ஜானியா திராகவோகியதி. வாஸ்தவமா சொல்றேன், இது உங்க ரெண்டு பேருடைய ஒரு எண்ணப்பாடு, எனக்கு எண்ணம் இருந்துருக்கேன், அது யாருக்குமே வராது. இது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கு நான் தலை வணங்குறேன். நான் இப்ப ராமரிடத்துல போய் சொல்றேன், நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சீதா பிராட்டிய லங்கையிலேருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்றேன். இது தெரிஞ்சிருத்தோம்னா அடுத்த க்ஷணம் ராமர் வெறுமை இருக்க மாட்டேர். நாம் போய் ராமரிடத்துல சொல்லச்சே, சீதா பிராட்டியை தான் பார்த்தேன் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் வேணுமே, அந்த அடையாளம் கொடுத்தேனா சௌகரியமா இருக்கும்னு சீதா பிராட்டிய பிரார்த்தனை பண்றார் அனுமார். எதினோத்சகசே யாத்தும் மயாசார்த்தம் அனிந்திதே அபிஜானம் பிரயச்சத்துவம் ஜானியா திராகவோகிதது இதம் ஸ்ரேஷ்டம் அபிஜானம் ப்ரூயாஸ்துவந்து மம பிரியம் சைலஸ்ய சித்ரகூடஸ்ய பாதே பூர்வோத்தரே பதே. நான் ஒரு மிக உயர்ந்த ஒரு அடையாளத்தை சொல்றேன். இந்த அடையாளத்தை கணக்கு சொன்னாக்க ராமர் நிச்சயமாக உடனே நீ சீதையை பார்த்துட்டு வந்த என்பதை அவர் தீர்மானம் பண்ணுவார். அப்படி என்ன அடையாளம் சொல்ற அப்படின்னா, இது எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரமே தெரிஞ்ச ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நான் சொல்றேன். இங்க நடந்த விஷயம் இல்ல, சித்திரகூட்டகிரியில ராமர் எழுந்தருள் இருந்த பொழுது நடந்த ஒரு விஷயம். இந்த அடையாளம் பின்னாடி சூடாமணிய தரப்போற, ஆனா அந்த சூடாமணிய தரத்துக்கு முன்ன இந்த அடையாளம் தான் பிறந்த அடையாளம் என்று சொல்கின்றாள் சீதா பிராட்டி. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். சூடாமணிய யாரான தூக்கிண்டு கூட வந்துட்டு இருக்கலாம், ஆகையால அத போய் ஒரு அடையாளமாக சொல்ல முடியாது. அப்ப இது சீதா பிராட்டிக்கும் ராமருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கப்படினால இந்த விஷயத்த சீதா பிராட்டி சொன்னாதான் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்க முடியும். இதையும் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இல்ல, யாருக்கு பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இல்ல, ஒரு அந்தரங்கமான ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியை இங்க சொல்ற சீதா பிராட்டி சித்திரக்கூட்டத்துல எழுந்தருளி இருந்த பொழுது, ராவணோடு எழுந்தருளி இருந்த பொழுது அவ ரெண்டு பேரும் இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாளா, அப்பா ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துட்டு இருக்கச்சு சைலஸ்ய சித்திரகூட்டஸ்ய பாதே பூர்வோத்தரே பதே தபசாஸ்திரம வாசின்யாஹ பிராஜ்யமூல பலோதகே தஸ்மின் சித்தாஸ்ரிதே தேசே மந்தாகன்ய விதூரதாம் தஸ்யோபவன கண்டேஷு நானா புஷ்ப சுகந்திஷு விஹ்ருத்ய சலிலே க்ளின்னாம் மமங்கே சமுபவேதம் சமுபாவிஷாஹ. அந்த சித்திரக்கூட்ட மலையில மந்தாக்கினி நதி ஓடுறது, மலைக்கு அருகில அந்த மந்தாக்கினி நதியினுடைய பக்கத்துல ஒரு உபவனம் இருந்துட்டு இருக்கு, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல ராமர் சீதர் ரெண்டு பேரும் நிறைய தூரம் நடந்து நடந்து போயிட்டு இருப்பா, காட்டுல போய் போயிட்டு வெறுமோ உட்காந்துட்டு இருப்பா, உட்காந்துட்டு இருக்க மாட்டா. லக்ஷ்மணர் தான் சிஸ்ருஷ பண்றேன்னு சொல்லிட்டேரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும். அவர் வாங்கி வந்த பழத்தெல்லாம் இங்க எந்தோ கொண்டு வந்து கொடுக்க போறார், அது ஆகாரம் நமக்கு அவர் பண்ணி வந்து கொடுக்க போறார், நம்ம சாப்பிட்டு வாய்மோண்டு இருப்போம்னு சொல்ல மாட்டா, இருக்க மாட்டாளோ. இவாளும் சஞ்சாரம் பண்ணிண்டே இருப்பாளோ. இப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கச்சே சில சமயங்கள்ல ராமருக்கு சிரமமா இருந்ததுனாக்க சீதா பிராட்டியினுடைய மடியில பட்டு போயிடும். சீதா பிராட்டிக்கு சிரமமா இருந்ததுன்னா ராமருடைய மடியில பட்டு போயிடும். ஒரு சமயத்துல சீதா பிராட்டிக்கு சிரமமா இருந்திருக்கு. அப்போ அவ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. உட்காந்துருக்கச்சே ராமர் அவருடைய மடியில, சீதா பிராட்டியினுடைய மடியில படுத்துருக்கச்சே ஒரு காக்கா வந்தது. அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, சீதா பிராட்டியினுடைய மார்பகத்தை பார்த்து அது மாம்ச திருஷ்டியில, அது மாம்சத்தை சாப்பிடணும்ன்ற புத்தியில சீதா பிராட்டியினுடைய சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்ததாம். தமஹம் லோஷ்டமுத்யம்ய வாரயாமி ஸ்ம வாயசம். இது என்ன பண்ணுதுன்னா அப்படி அங்கேருந்து ஓடி வரும், திறகுன ஒரு மாரல குத்துமா, அது குத்தினாங்க, இந்த மாதிரி குத்தினா வலிக்கும். இது குத்துறதே குத்துறதேன்னு நினைச்சுண்டு சீதா பிராட்டி என்ன பண்ணிருக்கா, ஒரு கல்லு ஒரு மண்ணாங்கட்டி ஒன்னு இருந்துருக்கு, அந்த மண்ணாங்கட்டியால சீதா பிராட்டி எடுத்து வீசுறான். அது மண்ணாங்கட்டி எவ்வளவு தூரம் போகும் அதுவே ஒரு பெரிய விஷயம். அதோட கூட இது சீதா பிராட்டி ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறவள், பெண்ணுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் அது போக போறதுக்கு. இது என்ன பண்ணிட்டு இது மண்ணை எடுத்து வீசினாலும் சரி, கல் எடுத்து வீசினாலும் சரி, இது இப்படி ஒரு சுத்து வருமா, இது கொஞ்சம் இது பண்ணச்சு இல்லாத மாதிரி இருக்கான், மறுபடியும் வந்துருமா. சம்சமானே ச வசனே ததோ த்ருஷ்டா த்வயா ஹ்யஹம் த்வயா விஹசிதா சாஹம் க்ருத்தா சம்லஜ்ஜிதா ததா. இவ படுத்துட்டு இருக்கேனா, படுத்துட்டு இருக்கிற பெருமாளை கீழே விட்டுட்டு, மடியில படுத்துட்டு இருக்கிற பெருமாளை கீழே விட்டுட்டு இவ ஏந்து ஓடி போகலாம். இந்த காக்கா என்ன, காக்கா என்ன பண்ணும்னாக்க, இவ உட்காந்துக்கிற இடத்துல இருக்கும், இவ ஒரு கல்லு போட்டு விரட்டினாள்னாக்க இங்கேருந்து ஒரு 10-15 அடி தூரத்துல போய் அங்கேயே நின்று இருக்கும். இது அங்கேயே நின்று இருக்கேன்னு பாத்துட்டு இவ என்ன பண்ணுவோம், படுத்துட்டு இருக்கிற ராமரை கீழே விட்டுட்டு, மடியில இருந்து கீழே விட்டுட்டு இவ ஏந்து ஓடி போய் அந்த காக்காவை ஓட்டுவோம். அந்த காக்காவை ஓட்டினா அங்கேருந்து போய் ஒரு மரத்துல போய் உட்காந்துருக்கும். இந்த மரத்துல உட்காந்துருக்கும், மறுபடியும் இவ இங்கேருந்து வருவலாம். இப்படி வந்து இந்த மாதிரி பன்னெண்டு ஒரு 2-3 வாட்டி பன்னெண்டே இருக்காளாம். இந்த 2-3 வாட்டி பன்னெண்டே இருக்கச்சே அதை பெருமாளும் பாக்குறேன், பார்த்துட்டு சிரிக்கிறேரா. இதுதான் அங்க இருக்கிறது. ராமாயணத்துல ஸ்லோகங்கள்லாம் அத்தி சரளமா இருந்துட்டு இருக்கும். இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஒன்னும் பெரிய டிக்ஷனரி எல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயோ சில இடங்கள்லதான் அர்த்தங்கள்லாம் இது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அர்த்தம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அது சாகித்யம்னு பார்த்தோமானாக்கா இது ராமாயணம் மாதிரி இன்னொரு சாகித்யம் வரவே வராது. ஆனாலும் கூட இதுக்கு அர்த்தம் சொல்லச்சே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது இதற்கு பல வியாக்கியானங்கள் உள்ளன. அங்கங்க சில சமயங்கள்ல அத்வைதபரமா சில வியாக்கியானங்கள் இருக்கும். ஒரு கவியா நினைச்சுண்டு வியாக்கியானம் பண்ணுவா, அது ராமர் ஒரு அவதார புருஷர், சீதா பிராட்டியும் பிராட்டியினுடைய அவதாரம் என்று இந்த எண்ணத்தை அறிஞ்சுண்டு வியாக்கியானமா இருந்துட்டு இருக்கும். அந்த ராமாயணத்துல சில சில ஸ்லோகங்களுக்கு தனிப்பட்ட முறையில அர்த்தம் பண்ணிருப்பா, சில சில பாகங்களுக்கு அர்த்தம் பண்ணிருப்பா. இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அவ்வளவு அர்த்தம் பண்ணிருந்தாலும் கூட நமக்கு பல இடங்கள்ல பல சமயங்கள்ல இந்த வியாக்கியானங்களை மாத்திரம் சேவிச்சோமானால் பல சந்தேகங்கள்லாம் வரும். இந்த இடத்துல ஒரு வியாக்கியானம், நாம இதெல்லாம் சொல்லச்சே ஜனரஞ்சகமாக இருந்துட்டு இருக்கோம். ஜனரஞ்சகமா இருக்கிறதுக்கு ஜனரஞ்சகம் ஆகையால இதை கேட்டோமானாக்கா நமக்கும் சந்தோஷமா இருக்கும், ஏதோ சொல்லிட்டோம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நாம சொல்றது இருக்க நம்ம சம்பிரதாயத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது, உண்மையான வேதாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா சொல்லணும். இங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, அவர் ராமர் சிரிச்சேர் அப்படின்னு சொல்லி சொல்றே வசனே தத்தோ திருஷ்டா துவயா ஹியகம் துவயா விகசிதாச்சாகம் குருத்தா சம்லஜிதா ததா பக்ஷகிருத்தேன காக்கேன தாரிதா துவாம் உபாகதா. சீதா பிராட்டி மேலாடையை அணிந்து கொண்டு இருக்கின்றாள். அந்த மேலாடையை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காக்கா என்ன பண்றது, அந்த மேல் துணிய அப்படி தள்ளி விடுறது, ஒரு வாட்டி தள்ளி விடுறது, ரெண்டு வாட்டி தள்ளி விடுறது, இப்படி எல்லாம் தள்ளி விடுறத பார்த்த உடனே, மேலாடையை தள்ளி விடுறத பார்த்த உடனே ராமர் சிரிக்கிறேரா. இவ் ஒவ்வொரு வாட்டி ஏந்து போய் ஓட்டுறா, ஒரு கல் எடுத்து போட்டுறா, வந்து கொம்பு எடுத்து தட்டி பாக்குறா, எல்லாம் பண்ணா அது பக்கத்திலேயே ஆட்டம் காமிச்சுருக்கு. இது பார்த்தா திடீர்னு போய் அவ்வளவு தூரம் மரத்தின் கீழே வரைக்கும் ஓட்டிட்டு வந்தா அது எங்கேயோ மறைஞ்சுட்டு இருக்கு, அந்த மரத்திலேயே வேற ஒரு இடத்துல மறைஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் சிரிச்சே, இவ்வளவுதான் இதுல சொல்றோம். இந்த ராமர் என்னத்துக்காக சிரிக்கிறே என்பதை பார்க்கணும். இதுல ஒரு வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்துல சொல்லச்சு என்ன சொல்றது, காகோச்சாரணார்த்தம் அங்காத்து உத்தானம் அனுதாவனஞ்ச கிருத்தம் தேவ்யா இத்யவகம்யதே ராமாங்கே கேவலம் ஸ்திதாஸ்மி ததா காகஹ மாம் கிஞ்சித் அதாரயது சந்திருஷ்டா தத்பலாயனார்த்தம் ஸ்வயமாயாசம் குர்வந்தி ததசக்த்யா ருதந்தி மாம் ராமஹ பரிகாச பூர்வகம் சாந்தித்வான் இத்யர்த்தஹ. அத அந்த காக்காய ஓட்டுறதுக்காக இவளே முயற்சி செய்யறா, தன்னுடைய ரக்ஷணத்துக்காக தானே முயற்சி செய்யறா. அப்படி தன்னுடைய ரக்ஷணத்துக்கு தானே முயற்சி செய்யும் பொழுது அது சாத்தியமாகல, அது முடியல. அந்த முடியாததை பார்த்து பெருமாள் கொஞ்சம் சிரிப்பும் சிரிச்சுட்டு, நீ விசாரப்படாத, அதுக்கு ஒன்னும் ஆகாது, அந்த காக்கா ஒன்னும் ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லி சாந்தவச்சனமும் சொல்றார் என்று சொல்லுகின்றார். இதனால ஏற்படுகின்றது என்ன என்று கேட்டால், நம்மளுடைய ரக்ஷணத்தும் பொருட்டு நம்மளுக்கு பெருமாள் நாமே நம்மளை காப்பாத்திக்க முடியாது, பெருமாள் தான் நம்ம காப்பாற்றணும் என்பதாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் பெருமாளை நினைக்காமல் தானே தன்னை காப்பாத்திக் கொள்ள முடியும்னு நினைக்கிறாளோ அவ எல்லாருக்கும் இந்த கதிதான் என்கிறது வியாக்கியானம். இப்போ இந்த வியாக்கியானம் ரொம்ப நேர்மையான வியாக்கியானம். யாரெல்லாம் பெருமாளை நினைக்காமல் தன்னையே தான் ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்களோ அங்கதான் பார்க்கணும் சூக்ஷமா, அவர்களுக்கு இந்த கதிதான். பிராட்டியும் அதே மாதிரி தன்னையே தான் ரட்சித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாள், அது நடக்கலன்றத பெருமாளும் பார்த்து சிரிச்சுட்டு சாந்தவசனம் பண்ற என்று சொல்ற. இங்கெல்லாம் பிராட்டின்னு சொல்லச்சு, இந்த பிராட்டிய ஒரு ஜீவனா நினைச்சுக்க, ஏதாவது ஒரு ஜீவன் எப்படி நடந்து கொள்ளுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ற. ராமர் மனுஷனா இருந்து அழுதேர்னாக்க பெருமாள் அழுதேரான்னு கேட்க கூடாது. பெருமாள் மனுஷத்துவ பாவனையில அந்த மனுஷத்துவத்தை ஏறிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி நடந்து கொண்டார். அதே மாதிரிதான் சீதா பிராட்டியும் அவள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக நடந்து கொள்கிறாள். ஒரு பெண் எப்படி நடந்து கொள்வாள் என்று சொல்லும் பொழுது அதுல போய் சீதா பிராட்டி மகாலட்சுமி, அகையில மகாலட்சுமியும் ஒரு ஜீவன் தான் என்றெல்லாம் நாம நினைக்க கூடாது. அந்த அம்சத்துல இது இல்ல. சுரக்ஷணார்த்த சுவியாபாரம், தன்னை தானே ரட்சித்துக் கொள்வது என்பது ஒரு கூட செயல். யாருக்கெல்லாம் பெருமாள் தான் நமக்கு ரட்சகன் என்கிற எண்ணம் இருந்திருக்கோ அவள்லாம் தன்னுடைய ரட்சணத்துக்காக தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நாம பரநியாசம் பண்ணிக்கோனா, நாம கர்மயோகம் பண்ணுவானா, ஞான யோகம் பண்ணுவானா, பக்தி யோகம் பண்ணுவானா, ஒண்ணுமே வேணாம். இந்த உபன்யாசத்துல நாம கேட்டுட்டோம், நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு பெருமாள் ஒருத்தர் இருந்துருக்கே, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் நாமல்லாம், ஒரு தாசராக இருந்துருக்கார், அவர் சுவாமியாக இருந்துருக்கார். சுவாமியினுடைய வஸ்துவை ரட்சணம் பண்றதுக்கு சுவாமிக்கு தான் தெரியுமே தவிர தாசனா இருக்கிறவன் நாம எதுவும் பண்ண வேண்டாம், நாம கை கட்டிண்டு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணா போறோம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு பதில் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இருந்துருக்கு. இது கொஞ்சம் எதிர்மறையில சொல்றது, நம்மள ரட்சணம் பண்றதுக்காக நாம முயற்சி செய்தோமானால் அது ரட்சணமாக ஆகாது என்பதாக. அப்ப நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு நாம முயற்சி செய்ய வேணாம். இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். அதாவது நம்மள ரட்சணம் பண்றதுக்காக நாம எதுவும் பண்ண வேணாம். யமேவீஷவர்ணத்தே தேன லப்யா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும். ஆகையால பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க தானா நமக்கு ரட்சணம் ஏற்பட்டு போயிட போறது வாஸ்தவம். அந்த அனுகிரகம், அந்த எம்பெருமானுடைய கிருப கருணையும் எம்பெருமானுடைய சுவாதந்திரியமும் தான் நமது ரட்சணத்துக்கு காரணம். இது தவிர வேற எதுவும் இல்லை. அந்த கிருபை நம்ம மேல விழறதுக்கு தான் நாம ஒரு காரியம் பண்ணணும். அதுதான் பக்தி பிரபத்தி என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதுதான் வேதாந்தத்தினுடைய ஒரு சூக்ஷம், அது நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய ஒரு சூக்ஷம். ஆகையால இந்த இடத்துலயும் என்ன சொல்றான்னு கேட்டா, நாமளே நம்ம ரட்சிப்போன்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டமானாக்க அந்த காரியம் ஆகாது. நமக்கு ரட்சகனாக எம்பெருமான் இருந்திருக்கான்னு கணக்கு எண்ணம் இருந்து அந்த எம்பெருமானுக்கு நம் விஷயத்துல பிரீதி ஏற்படும்படியாக நாம் நடந்து கொண்டோம் ஆனால் அப்பொழுது நமக்கு காரிய சித்தி ஏற்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று பார்க்க வேண்டும். நச்சாப்யுபரமன் மாம்சாத் பக்ஷாத்தி பலி போஜனஹ உத்கர்ஷம் சாஞ்சரசனாம் க்ருத்தாயாம் மயி பட்சிணே த்ரம்சமானே சவசனே ததோ த்ருஷ்டா த்வயா ஹ்யஹம் த்வயா விஹசிதா சாஹம் க்ருத்தா சம்லஜ்ஜிதா ததா பக்ஷ க்ருத்தேன காங்கேன தாரிதா த்வாமுபாகதா ததஸ்ராந்தாஹமுத்சங்கம் ஆசீனஸ்ய தவ விஷம் க்ருத்யந்தீவ ப்ரஹ்ருஷ்டேன த்வயாஹம் பரிசாந்திதா. இப்படி ஓடி போய் சீதா பிராட்டி ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டாளோ. இதனால ராமர் ஆறுதல் சொல்லி தேத்தரவு சொல்லி சீதா பிராட்டிய தன்னுடைய மடியில படுக்க வச்சுட்டேரும். பாஷ்பூர்ண முகி மந்தம் சக்ஷுஷி பரிமார்ஜதி லட்சிதாஹம் த்வயா நாத வாயசேன ப்ரகோபிதா. இப்படி மடியில படுத்துட்டு சீதைய ராமரை பாக்கிறாளாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது குழந்தை ஒன்னு இருக்கு, குழந்தைக்கு ஏதோ கீழே விழுந்துருது, கீழே விழுந்துருத்தோம்னா அம்மா மடியில போய் அம்மா அந்த குழந்தைய அழைச்சி வந்து மடியில போட்டுக்கிற, அது அழுது அழுது கண்ணில எல்லாம் ஜலம் வந்திருக்கு, அந்த கண்ணுல குளம் குளமா ஜலம் தேங்கும். இந்த குளம் தேங்குற அந்த ஜலம் தேங்கறதோட மாத்திரம் இல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா அம்மாவை பார்க்கும், அம்மாவும் குழந்தைய பாப்பா, பார்த்துட்டு அது கண்ணில இருந்து வர ஜலத்தை தொடச்சு விடுவா. தொடச்சு விட்டா அதுக்கு ஒரு பெரிய இது, இன்னொரு வாட்டி நம்ம ஜாக்கிரதையா போலாம், இல்ல நமக்கு ஒண்ணு எது வந்தாலும் அம்மா நமக்கு இருக்கா, விழுந்தா அதுக்காக நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்ல என்றெல்லாம் ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி சீதா பிராட்டி ராமருடைய மடியில படுத்துட்டு இருக்கா, படுத்துட்டா கண்ணுல ஜலம் வருது. என்ன பத்து வாட்டி ஓடி போயிடுது, ஒரு காக்கா நம்மள இப்படி ஒரு இம்ச பண்றதே என்ன மனசுல ஒரு கஷ்டம். அது ராமர் தொடச்சு விடுற, நான் இருக்கச்சு உனக்கு யாருமா கஷ்டப்படுத்துவா, நான் பாத்துக்கிறேன் வார்த்தையே சொல்றேன், இது காக்கா என்ன ஈ என்ன கொசு என்ன எறும்பு என்ன எதுவும் உன்னிட வராது, நீ விசாரப்படாதன்ற மாதிரி. லட்சி தாகும் துவயா நாத வாயசேன பிரகோபிதா பரிசிரமாச்ச சுப்தாவை ராகவம் கேஸ்மியகம் சிரம். அப்படியே தூங்கி போயிட்டாளாம் சீதா பிராட்டி, குழந்தையும் அப்படியே தூங்கி போயிடும். இப்ப இந்த குழந்தையாட்டம் சீதா பிராட்டி நடந்துட்டு இருக்கா. இது ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம். கொஞ்ச நாள் கழிச்சு சீதா பிராட்டி இப்போ ராமர் பார்த்துட்டு இருக்கே, ராமர் உட்காந்துட்டு இருக்கச்சே முயச்சுட்டு இருக்கச்சே அந்த காக்காசுரம் கிட்ட வரல. ஏன்னா சீதா பிராட்டி தூங்கி போயிட்டா, இருந்தாலும் அங்கேயே சுத்தி அந்த காக்கா வந்துட்டு இருக்கே தவிர சீதா கிட்ட வரல பயம். கொஞ்ச நாள் கழிச்சு சீதா பிராட்டி எழுந்துட்டா, ராமருக்கு சிரமமா இருந்து ராமருடைய மடியில சீதா பிராட்டியினுடைய மடியிலே ராமர் படுத்துட்டு இருக்காளாம். பர்யாயேண பிரசுப்தஸ்ச மமங்கே பரதாக்ரஜஹ சததாத்ர புனரே வாத வாயசஹ சமுபாகமத். அந்த காக்கா மறுபடியும் வந்துதான். இந்த வாட்டி சீதா பிராட்டி அந்த காக்கா வரச்செல்லாம் ராமரை விட்டுட்டு ஏந்து ஓடி போல. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ராமர் படுத்துட்டு இருக்க அவருக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது. முதல்ல இருந்தது தூங்கல, இப்ப நன்னா தூங்குறேன். இப்படி தூங்கிட்டு இருக்கிற ராமரை பார்த்த உடனே இவரு விட்டுட்டு போக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். மறுபடியும் இந்த வாட்டி வருது, வந்தா இவளால முடிஞ்ச வரைக்கும் பிரயத்னப்பட்டு பாக்குறா, உடம்பு அசங்காத கையால ஓட்டி பாக்குறா, இது பண்ணி பாக்குறா, கொசு போடாத பாக்குறா. அப்படி பார்த்தாலும் கூட அது என்ன ஆச்சுனாக்க, ஒரு அப்படியே அந்த மாம்சத்துக்காக கொத்துறது, கொத்தினா ரத்தம் வந்துருச்சு, ரத்தம் நிறைய ரத்தமா போயிடுச்சு. அந்த ரத்தம் சிந்துறது ராமர் மேல, ராமர் மேல சிந்த பண்ண உடனே அது பார்த்து உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு தூக்கம் முடிச்சிருக்கு. இதுதான் அப்போ உடனே ரொம்ப கோபமா இருக்கு ராமர் அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரு ராமாயணத்தையும் பார்க்கணும். இந்த புஸ்தகங்கள்ல வரைச்சே கீதா பிரசு புஸ்தகம் இருக்கு, பழைய புஸ்தகம் இருந்துட்டு இருக்கு. இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்தோம்னா சில சில இடங்கள்ல சில சில ஸ்லோகங்கள்லாம் சரியா இருக்காது, சில இடம் அந்த ஸ்லோகங்கள்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் விட்டே போயிட்டு இருக்கும். அதான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து சொல்ல வேண்டும். இங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, வாயசேன தபஸ்தேன பலவத் கிளிஷ்யமானயா சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா. வாயசேன தபஸ்தேன பலவத் கிளிஷ்யமானயா, அந்த குரங்குனாலே ரொம்பவும் பீடிக்கப்படுகின்ற என்னாலே சஹா போதிதா அந்த ராமரானவர் எழுப்பப்பட்டார் என்று சொல்லுகின்றது. சஹா சொல்லச்சு எல்லா லோகத்திலையும் நிரதிசய சௌந்தர் ராமர் மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னு பிரசித்தமானவர் ராமர், ராமர்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட ராமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சமயா போதிதா சுகசுக்தா. தூங்கிட்டு இருக்கிற ராமர், தூங்கிட்டு இருக்கிற ராமரை பார்த்து சகான்னு சொல்லி சொல்ற. சில பேர் முயற்சின் இருக்க, சில பேர் ஆடை ஆபரணங்கள்லாம் பூண்டாக்க நன்னா இருந்துட்டு இருப்பா, ஒப்பனை பண்ணிட்ட பிற்பாடு பாக்குறதுக்கு அழகா இருப்பா. அதுக்கு முன்ன அவளை பார்த்தமானாக்கா அந்த மேக்கப் எல்லாம் கைட்டிட்டு பார்த்தமானாக்கா அவ நன்னாவே இருக்க மாட்டான். சில பேர் முயற்சின் இருக்கச்சே நடக்கச்சே போச்சே வரச்செல்லாம் நன்னா இருப்பாளாம். சில பேர் தூங்குறது பார்த்தமானாக்கா அவ ஜீவிச்சிருக்குவா தூங்குறாளா இல்ல ஜீவிச்சிருதான் இருக்காளா இல்லையான்றதே ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்படி தூங்குவாளாம். அது தூங்கிட்டே ஒரு விகாரம் இருந்துட்டு இருக்க, ஹான்னு வாய திறந்துட்டு இது மாதிரி குரட்டை விட்டுண்டெல்லாம் தூங்கினாக்க அது பாக்கிறதுக்கே பிடிக்காதான். ஆனா பெருமாள் எப்படி படுத்துட்டு இருக்கேன்னா தூக்கத்துல கூட அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கேறாம். சமயா போதிதா ஸ்ரீமான். இந்த ஸ்ரீமான் சொல்றது அவர் தூங்குற காலத்திலயும் இருக்கக்கூடிய ஸ்ரீய சொல்றது. சுகசுப்தா, அந்த சுகசுப்தம் அந்த சுப்தி இருந்துட்டு இருக்க, இது தத்துவானுகுணமான தூக்கம். பரந்தபா, அந்த தூக்கத்துல கூட எதிரியா இருக்கிறவன் கணக்கு பார்த்தான்னாக்கா பயந்துட்டு போற மாதிரிதான் இருந்துட்டு போறோம். எதிரிகளுக்கு அவ்வளவு பயத்தை கொடுக்கும். இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுண்டு ஒருத்தரும் கிட்ட வர முடியாதபடி அந்த தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுன்றது கூட எதிரியை பார்த்தமானாக்க எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்காராம். சுகசுக்தகா பரந்தபகா என்றுதாக. அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னை இப்ப பார்த்து சமயா போதிதா பிராட்டியினாலே அறிவுறுத்தப்பட்டவராக இருந்துட்டு இருக்க. என்னத்துக்கு அந்த பெருமாள் கேட்கிறேன், கக்ரீடதி சரோஷேன பஞ்சவக்ரேன போகி. ஒரு ஐந்தத்துல நாகத்தோட யார் விளையாடுறான், உனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தவன் பண்ணினவன் யாரு என்று சொல்லி அதி வேகமா சொல்லி சொல்றார் அவர். அப்போ சீதா பிராட்டி சாட்சாத்தா நேரடியா காண்பிச்சு கொடுக்கல, இப்படி மேல இருக்கிற காக்காய பாக்குறான். அந்த காக்காய பார்த்தாக்க காக்காய் எப்படி இருக்குன்னாக்க அழகெல்லாம் ரத்தமா இருந்துட்டு இருக்கு, அது மூக்குல ஒரே ரத்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த சீதா பிராட்டியை குத்தி குத்தி குத்தி குத்தி ரத்தமா இருந்துட்டு இருக்கு. இங்க சீதா பிராட்டியினுடைய மார்ல இருந்து ரத்தம் கொட்டுறது. இது ரெண்டையும் பாக்குற பார்த்த மாத்திரத்தினால பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த காக்கா தான் இங்க சுத்தி சுத்தி வந்துருந்து. இதனால பெருமாள் என்ன பண்ணிட்டு ரொம்ப கோபம். ததஸ்தஸ்மின் மகாபாஹோ கோப சம்வர்த்திதே க்ஷண வாயசே க்ருதவான் க்ரூராம் மதிம் மதிமதாம்பராம் ததர்ப்ப சம்ஸ்தே க்ருஹ்ய ப்ரஹ்மண அஸ்திரேண யோஜயதே. அவருக்கு ஆஸ்திரம் வெட்டரம்னு சொல்லி சொல்லிருக்கோம். ஏற்கனவே சொன்னோம் நாம மர உரிய கொடுத்துட்டு இனிமே இந்த புத்தாடு பட்டாடு கை கை சொன்ன வார்த்தை, இந்த பட்டாடை எல்லாம் உடுத்திக்க கூடாது, மர உரியத்துண்டு முனிவேஷ தரம் முனிவேஷத்தை போட்டுண்டு 14 வருஷம் காட்டுல இருக்கணும்னு சொல்லிருக்கு. அந்த காட்டுல இருக்கணும்னு சொன்ன பிரகாரம் கைகேயினுடைய வார்த்தை பிரகாரம் தசரத சக்கரவர்த்தி கைகேயிக்கு கொடுத்த ஒரு வார்த்தைய பரிபாலனம் பண்றதுக்காக ராமர் காட்டுக்கு வந்திருக்க. காட்டுல தர்ப்பத்தை போட்டுண்டு படுத்துட்டு இருக்கு. அந்த தர்ப்பத்தை போட்டு படுத்துட்டு இருக்கச்சே தனக்கு ஆசனமா இருக்கிற தர்ப்பத்தில இருந்து ஒரு தர்ப்பத்தை எடுத்துட்டேறான். அந்த தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த தர்ப்பமே பிரம்மாஸ்திரமாக தர்ப்பத்தையே பிரயோகம் பண்றேன். அந்த பிரயோகம் பண்ண உடனே அது பிரம்மாஸ்திரம் தெரிச்சு தெரிச்சு அடிக்கிறது இந்த காக்கைய. இதுதான் சின்ன சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. சுவாமி அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். இப்ப காகாசுரனுக்கு பண்ண அனுகிரகம் என்பதாக. இப்ப காகாசுரனை பார்த்து காகாசுரனுக்காக ஒரு பிரம்மாஸ்திரத்தையே போட்டுட்டேன். ஒரு சின்ன ஒரு பக்ஷி, அந்த பக்ஷிலையும் காக்கான்றது இருக்க அதிநீச்சம். பட்சிகளுக்கு கூட ஜாதி எல்லாம் உண்டு. இது கருத்மானுக்கு ஒரு ஜாதி, இதுகளுக்கு ஒரு ஜாதி, பட்சிக்கு எல்லாம் இது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர செண்டாளாதி ஜாதிகள்லாம் உண்டு. அந்த பட்சி ஜாத்தியில இது நீச்சமான ஜாதி. இது இதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுமா என்பதுதான் கேள்வி. அந்த சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி அத பட்சின்னு கூட பார்க்காமல் பெருமாளை பிரம்மாஸ்திரம் பண்ண வச்சிருக்கு. அது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன். பிரயோகம் பண்ண உடனே இங்க அங்க தாண்டி கேண்டி பாக்குறது, ஒழிஞ்சு பாக்குறது, எந்த இடத்துலயும் ஒன்னும் பண்ண முடியல. இது சாதாரண காக்கா இல்ல, இந்திரனுடைய பிள்ளை. இது இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன்னு ஒத்த அந்த ஜெயந்தன் தான் இந்த சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டான் என்பதாக ஒரு நிர்வாகம். அது ஜெயந்தன் இல்ல, இதுவும் இந்திரனுடைய பிள்ளைதான், இது ஒரு காக்கா. இது சீதா பிராட்டி. இது சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரம்ன்றது காமத்தினால அபச்சாரப்படுறதா அல்லது கேவலம் மாம்சத்தினால அபச்சாரப்ப மாம்சத்தை விரும்பி அபச்சாரப்படுறதான்றதெல்லாம் பெரிய விசாரம். அதெல்லாம் பத்தி இப்ப நமக்கு வேணாம். இப்ப நமக்கு விஷயம் என்னன்னு கேட்டேன், சபித்ராஜ பரித்யக்தா இங்கேந்து போறது, இந்த லோகத்துல எதுவும் பண்ண முடியல. தன்னுடைய அப்பா இருந்திருக்கார் இந்திரன், இந்திரலோகத்துக்கு போய் விழதான். இந்திரலோகத்துக்கு விழுந்து அந்த இந்திரனை கேட்டு பிரார்த்தனை பண்றது, ராமபானம் என்ன திருத்திண்டு வருது, என்ன ரட்சணம் பண்ணணும் என்பதற்காக. சஹா அப்படின்னாக்க அந்த காகாசுரன் அப்படின்னு ஒரே வார்த்தை நாம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த சஹா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். சஹா என்று சொல்லும் பொழுது பிராட்டியின் இடத்திலே அபச்சாரப்பட்ட அந்த பிராட்டி எப்படி எவ்வளவோ தவறு செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவளை கூட பிழைப்பிக்க கூடிய கருணை உள்ளம் படைத்தவளான பிராட்டியின் இடத்திலேயே அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் என்பதாக அர்த்தம். சஹா அந்த பரம புருஷார்த்தமாக இந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற ஒரு சேர்க்கைய பார்த்துட்டு இந்த காக்கா என்ன பண்ணிருக்கலாம்னு கேட்டாக்கா, பெரிய திவ்ய தம்பதிகளே இங்க இருந்துட்டு இருக்கா, நம்மளால் ஆன பணிவிடைய அவளுக்கு செய்யலாம் என்று சொல்லலாம். இப்ப பெருமாளும் பிராட்டியுமா எழுந்துருள் இருக்க, சேத்தியறையில எழுந்துருள் இருக்கா. அந்த தாயார் சன்னதி சாதாரணமா பெருமாள் சன்னதியை காட்டிலும் சின்னதாக இருந்திருக்கும். தாயார் சன்னதியில போய் தாயாருக்கு பிரதட்சிணம் பண்ணுவானாக்கா தாயாருக்கு மாத்திரம்தான் பிரதட்சிணம் பண்ணதா ஆகும். பெருமாள் சன்னதியில பெருமாளுக்கு பிரதட்சிணம் பண்ணுவானா பெருமாளுக்கு மாத்திரம்தான் பிரதட்சிணம் பண்ணதா ஆகும். தாயாரும் ஒன்னா எழுந்துள்ள இருக்கச்சே அந்த மண்டபத்திலயோ அந்த சன்னதியிலயோ பிரதட்சிணம் பண்ணுவானாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி சாத்த அந்த காக்காயும் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ராமரும் சீதையுமாக இருந்திருக்கிற ஒரு நிலையை சேவிச்சு இப்பேற்பட்ட இப்படி ஒரு திவ்ய தம்பதிகளை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும், இப்ப கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வரலாம், அதனால ஒரு பெரிய புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஐகமாக இருந்திருக்கிற ஒரு மாம்சத்துக்காக அலைஞ்சதுன்றது இருக்க அந்த காக்காயா இது. அடடே இவ்வளவு போயிருக்கேன்னு சஹா அவன் ஆர்திராபராதனாக இருந்திருக்கான். அப்படியே ரத்தம் சொட்டுறது சீதா பிராட்டியின் இடத்துல, அவன் மூக்குல ரத்தம் தோஞ்சி இருந்திருக்கு, அத நக்கின்றது. அப்பேற்பட்டவன் சஹா. அது மாத்திரம் இல்ல, சஹா பந்துஷ்ட பிதாச்ச மம ராகவஹா என்று நமக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் சோபாதிகம். அதாவது இந்த ஜென்மால இவ அப்பாவா இருந்திருக்கா, இந்த ஜென்மால இவ அம்மாவா இருந்திருக்கா என்பது. ஆனா எப்பவுமே நிரந்தரமாக அப்பா அம்மாவாக இருந்திருக்கிறவா அந்த திவ்ய தம்பதிகள் தான். அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் இடத்துல அந்த பாவனைய பண்ணாத நமக்கு அப்பா அம்மாவா இருந்திருக்கிறான்ற எண்ணத்தை இல்லாமல் அங்கேயும் சீதா பிராட்டியினுடைய திருமேனிக்கு அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கிற சகா அந்த காக்காசுரன் பித்ராஜ பரித்யக்தா என்பதாக, தகப்பனாராலேயும் விடப்பட்டான் என்று சொன்னான். அப்ப தகப்பனார் தவிர வேற யாராலேயோ கூட விடப்பட்டவன், அம்மா கூட விட்டுட்டான்னு அர்த்தம். இந்த எம்பெருமான் இடத்துல அதுலயும் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அந்த அபச்சாரத்துக்காக பெருமாள் சீற்றமடைந்தார். அந்த பெருமாளுடைய சீற்றத்தினாலே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்காருன்னு சொல்லச்சே, அந்த பிரம்மாஸ்திர நீ குழந்தையாக இருந்தாலும் கூட நீ தண்டிக்க தகுந்தவனே, ஆகையால உனக்கு நாங்க ரக்ஷணம் பண்ண முடியாதுன்னு அவ அம்மா சொல்லிட்டார். அம்மா சொன்னாக்கா ஒரு கால் அப்பா ரக்ஷணம் பண்ணுவேறோன்னு கேட்டா அப்பாவும் ரக்ஷணம் பண்ணலையாம். பித்ராஜ பரித்யக்தா அப்படின்னு ஏன் அப்பா ரட்சணம் பண்ணலன்னா இந்திரனுக்கு தெரியும், இந்திரோ மகேந்திர சுரநாயகோ த்ராதும் நசக்தா யுதிராமவத்யம், த்ராதும் நசக்தா யுதிராமவத்யம். யுதிராமவத்யம், ராமன் கணக்கு ஒத்தருக்கு நிகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்கா அப்ப யாராலையும் யாராலையும் ரக்ஷணம் பண்ண முடியாது. ரக்ஷா குதஸ்யா த்வயி ஜாதரோஷே, பயங்குதஸ்யா த்வயி சானுகம்பே. சுவாமி தேசிகன் நட்டபுஜாஷ்டகத்துல ஒரு சின்ன வரியில சொல்லிமுக்கு, பயங்குதஸ்யா த்வயி சானுகம்பே, எம்பெருமான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க யாரும் எதுக்காகவும் யாரிடத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரக்ஷா குதஸ்யாத்வயி ஜாதரோஷே, பெருமாள் எப்பவுமே யாரையுமே முனிய வேண்டும் அதாவது கோச்சிக்க வேணும்னு நினைக்கவே மாட்டார். அப்படி ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல பெருமாளுக்கும் சீற்றம் ஏற்பட்டுனாக்க அவனுக்கு ஏதான ஒரு சிக்ஷை பண்ணிதான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க ரக்ஷா குதஸ்யாத்வயி ஜாதரோஷி, உனக்கு பெருமாளுக்கு சீற்றம் வந்துருத்துனாக்க யாரிடத்துல போய் நமக்கு ரக்ஷா கிடைக்கும், எவனிடத்துல இருந்து ரக்ஷா கிடைக்காது. அதே சமாச்சாரம் தான் இங்க, இந்திரனிடத்துல போனா இந்திரன் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா மென்ன போய் சேர அப்படின்னு சொல்லிட்டான். இது இன் த்ரீன்லோகான் சம்பரிக்கமே தமையே விசாரணுங்க, இல்ல மகர்ஷிகள்லாம் இருந்துட்டு இருக்கா யாருண்டியானா போலாமா? விஸ்வாமித்திரர் திரிசங்குக்கு ஒரு காலத்துல அவர் வந்து உனக்கு நானே வந்து சொர்க்கத்துக்கு ஏத்தி விடுறேன்னு சொல்லி பண்ணேற, அந்த மாதிரி ராமரிடத்துல சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிருப்பாளுன்னு சொல்லி அந்த மகர்ஷிகள் இடத்துலாம் போய் சரணாகதி பண்ணாராம். எந்த மகர்ஷியும் ஒத்துக்கலையாம், எல்லா துவாரமும் எல்லா வாசலும் இந்த காக்காசுரம் வரான்னா டமால் டமால் டமால் கதவு எல்லாம் சாத்தி விட்டுருதான், நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது என்பதற்காக. இன்னும் சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்ற, இவாள் இப்ப யாரானா ரக்ஷணம் பண்ணான்னாக்கா அந்த ரக்ஷணம்ன்றது இருக்க அது நிரந்தரமான ரக்ஷணமாக ஆகாது, அது ஒரு டெம்பரரி. ரக்ஷணம் பண்ணவும் முடியாது, அப்படி பண்ணினாலும் அது பர்மனண்டா இருக்காது. இந்த காக்காசுரனுக்கே ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு அவள்லாம் நினைக்கிறாளா, ஆகையாலதான் எல்லாரும் கதவு சாத்திட்டு வர்றாலும் நம்மளாம் நம்மளாலாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னாக்க நேர அந்த ராமனிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணுவான். அந்த சரணாகதி பண்ணான்னாக்க அவனுக்கு அனுகிரகம் தான் கிடைக்கும் என்று தீர்மானம் பண்ணிட்டாலாம். சபித்ராஜ பரித்யக்தா சர்வைஷ்ச பரமர்ஷிபி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா சதம் நிபதிதம் பூமௌ சரண்யஹ சரணாகதம் வதார்ஹமபி காகுஸ்தா க்ருபயா பரியபாலயதி. அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு திவ்ய தம்பதிகளுடைய முன்னிலையில எல்லா இடத்திலையும் சுத்திட்டு வந்து கீழே விழுந்தானா. இந்த கீழே விழுந்த உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணார். வதார்ஹமபி காகுத்ஸ்தா க்ருபயா பரியபாலயதி. இவன் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டார், இதே ராவணனுக்கு என்ன பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனாலதான ராவணன் வசம் பண்ண, அந்த மாதிரி பிராட்டியினுடைய அபச்சாரப்பட்டதுனால காகாசுரனுடைய காகாசுரனையும் வதம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ, என்ன பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கார், வதம் பண்ணலையா, அனுகிரகம் பண்ணேரா. எப்படி அனுகிரகம் பண்ண, பிரம்மாஸ்திரம் வீணா போக கூடாது, என்ன பண்ணறதுன்னு பார்த்தேரா, ஒரே ஒரு கண்ணை எடுத்துட்டு அனுகிரகம். மத்கிருதே காக்கமாத்திரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம் தத்வாத் தட்சிணம் நேத்திரம் பிராணேபியா பரிரட்சிதா அப்படின்னா, சதஸ்தஸ்யாட்சி காக்கஸ்யா ஹினஸ்தி ஸ்மச தட்சிணம் தத்வாத் தட்சிணம் நேத்திரம் பிராணேபியா பரிரட்சிதா. அதுக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டேன், ஒரு கண்ணை எடுத்துட்டு இன்னொரு கண்ணை கொடுத்து அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லிருக்கு. இப்போ பத்ம புராணத்துல இந்த விருத்தாந்தத்தை அயோத்தியா காண்டத்திலேயே சித்திரக்கூட்டத்திலேயே நடக்கிற நிகழ்ச்சியாக சொல்லிருக்க, அதன் பிரகாரத்துல சுவாமி தேசிகனும் மகாவீர வைபவத்துல ரகுவீர கத்தியத்துல சாதிக்கும் பொழுது, பிசித ருச்சி விஹித துரித வலமதன தனய பலிபுகனுகதி சரபசய நத்ரண சகல பரிபதன பய சகித சகல சுரபுனி பகுமத மகாஸ்திர என்று சாதிக்கின்றார். அங்க பத்ம புராணத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை இங்க விஞ்ஞாபனம் பண்றேன் நானு. சத்ருஷ்வா கோரசங்காசம் ஜுவல காலா நலோபமம். இந்த சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதை பெருமாள் பாக்கிறேரா. பார்த்த பிற்பாடு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றே, பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண பிற்பாடு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு பெருமாள் திருவடியில வந்து வேறானா. இத்யுசோத பலிபுகு பிரம்மணா ரகுநந்தனம் உபேத்தி சஹசா பூமௌ நிபபாத பயாதுரஹா. அவன் இந்திரனிடத்துல போனான், ருத்ரனிடத்துல போறான், பிரம்மனிடத்துல போறான், யாரும் கதவே திறக்க மாட்டேன்றான். பிரம்மா கடைசியில சொல்றார், நீ போய் ராமனிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணு, உனக்கு நல்லது ஏற்படும்னு சொல்லி சொல்றான். ஆகையால அங்கேருந்து வந்து துபின்னு கீழே விழுறான். பிராணசம்சயமாபன்னம் சீதா அங்கேந்து இவா ரெண்டு பேர் நடுவுல வந்து விழுந்துட்டா. அது விழுந்தத பார்த்த உடனே சீதா பிராட்டி பாக்குற, அதுக்கு பிராணனே இருக்கா இல்லையான்னு தெரியலையா. இது பிராணம் போயிட்டோ என்னமோ, பிராணம் போற சன்னிவேசத்துல இருந்துட்டு இருக்குன்றது நினைக்கிண்டு சீதா பிராட்டி சொல்றானா, பிராண சம்சயம் ஆபன்னம் திருஷ்டம் சீதா துவாயசம் திராகி திராகிதி பர்த்த பக்கமா தலை ஒரு பக்கமா கால் ஒரு பக்கமா எல்லாத்தையும் போய் காவணாமனாலும் போய் விழுந்திருக்கு. அந்த காக்காய எடுத்து அதன் தலை ராமருடைய திருவடியில படும்படியாக சீதா பிராட்டி பண்ணி வைக்கிறாளாம். தச்சிரப்பயோஸ்தானகி சமுத்தாய கரேநாத கிருபா பீயுஷ சாகரா. பெருமாள் என்ன பண்றேரா, அத கையால எடுக்கிறேரா, கிருபா பீயுஷ சாகரஹா. அது அப்படியே அந்த அமிர்தம், அந்த கிருப்பம் போயாகிற ஒரு அமிர்தம், அமிர்த சாகரமாக இருந்திருக்கிற ஒரு பெருமாள். அந்த பெருமாள் என்ன பண்றார், அந்த காக்காய தூக்கி ரக்ஷாசோனி ததா. அந்த காக்காய ரக்ஷணம் பண்றதுக்காக அதுக்கு ஒரு கண்ணை கொடுத்தே வாயசோபி முகூர் சீதாயை ராகவாயச்சா ஸ்வர்லோகம் பிரயயோ கிருஷ்டா ராகவேணாபிபாலிதா. ஒரு கண்ணை கொடுத்தேர்னார் ராமாயணத்துல வால்மீகி சொல்லச்சு, ஒரு கண்ணை எடுத்தேர்னார். ஒரு கண்ணை எடுத்து ரட்சணம் பண்ணேர்னா, ஒரு ஒரு கண்ணை கொடுத்து ரட்சணம் பண்ணேர்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற. இப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ரெண்டு இடத்துலயும் ரட்சணம் தான். ஒரு கண்ணை கொடுத்தா, காக்காசுரன் பட்ட அபச்சாரத்துக்கு பிராணனையே எடுக்க வேண்டிய ஒரு நிலையில வதார்கமப்பி காக்குஸ்தகான்னு சொல்ற, கொல்ல தகுந்தவராக இருந்திருந்தாலும் கூட அத காக்காசுரன் பெருமாள் ரட்சணம் பண்ணே என்றது. அந்த கண்ணை கொடுத்ததுக்கும் கண்ணை எடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, சுவாதி திருநாள் கிருதியில ஒரு கிருதியில சொல்லப்படுகிறது பாட்டுல, சுக்கிரனுக்கு கண்ணை கொடுத்து ரக்ஷணம் பண்ணவர் என்பதாக பலி சக்கரவர்த்தி பெருமாள் வாமனனுக்கு தானம் பண்றதுக்காக கிளம்புற சுக்கராச்சாரியர் சொல்றார், இது சாதாரண பிராமணன் இல்ல, இப்ப வந்திருக்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு தான், உன்னை வஞ்சனையாக உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு சொல்ற அசுரகுருவா இருக்கிறபடினால. ஆனா அப்போ பலி சக்கரவர்த்தி சொன்னார், அப்படி பெருமாளே வஞ்சனை பண்றதுக்காக என்னிடத்துல வந்தாலும் கூட தான் இறப்பாளன்னாக முனிவாகன போகத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். அப்படி வந்திருக்காருன்னா அதுவே எனக்கு பெரிய விசேஷம்தான், பெருமாளே என்னிடத்துல கேட்கிறாருன்னு வந்து இறப்பாளனாக வந்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய விசேஷம்தான், நீர் சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற. அப்பவும் என்ன பண்ற சுக்கராச்சார், இந்த ஜல விழுந்தாதான அந்த தீர்த்தம் வந்து அக்ஷதையும் ஜலமும் சேர்ந்து விழுந்தாதான் தானம் கொடுத்ததா ஆகும், அந்த கிண்டியால தீர்த்தத்தை கொட்டுற கிண்டியிலேருந்து தீர்த்தமே கொட்டல. ஏன் கொட்டலன்னா அங்க சுக்கராச்சார் போய் அந்த கிண்டியினுடைய மூக்கினுடைய சந்துல போய் உட்காந்துட்டார், அடைச்சுண்டாக்க என்ன ஆயிடுத்து ஜலம் வரமாட்டேன். வாமனர் என்ன பண்ணார், தன் கையில போட்டு இருக்கிற பவித்திரத்தால தர்ப்பத்தால அந்த கிண்டி மூக்க இப்படி குத்துறான், குத்தினாக்க சுக்கராச்சாரியுடைய கண்ணு போயிட்டு சுக்கராச்சாரம் வெளில போயிட்டேன். அப்ப சுக்கரனுக்கு கண்ணு கொடுத்தேர் என்று சொல்ற, கண்ணு கொடுத்தேர கண்ணை போக்கி நேரான்னா சுக்கரன் பண்ண காரியத்துக்கு சுக்கராச்சாரியர் பண்ண காரியத்துக்கு ரெண்டு கண்ணையுமே போக்கடிச்சிருக்கணும், ஆனா பெருமாள் அனுகிரகம் பண்ணேர் ஒரு கண்ணை கொடுத்து அனுகிரகம் பண்ண. தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா அனுமோதித்தோப்பிவா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒருத்தர் தர்மம் பண்ணால்னாக்க ஆஹா நீ பண்றது தர்மம் தான், நீ ரொம்ப சந்தோஷம்னு அத அனுமோதனம் பண்ணாலும், அவ தர்மம் பண்றத பார்த்துட்டு இருந்தாலும், அவ தர்மம் பண்ணினான்றத கேட்டாலும், அப்பவே அந்த தர்மம் பண்ணின பலன் நமக்கும் வருமா? அந்த மாதிரி ஒருத்தர் தர்மம் பண்றத தடுத்தாலும் பெரிய பாபம் வரும். பலி சக்கரவர்த்தி தானம் பச்சு அதை தடுக்கிறதுன்றதுனால பெரிய பாபம். இந்த பாபத்துக்கு தண்டனை என்னன்னா சுக்கராச்சாரியனுடைய ரெண்டு கண்ணும் போக்கடிச்சிருக்கணும். பெருமாள் இருந்திருக்கிறவே இருக்கிறதுனால ரெண்டு கண்ணும் போக்கடிக்காத ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் போக்கடிச்ச என்று சொல்லணும். ஆகையால ஒரு கண்ணை கொடுத்துருக்கேன்னு தான் சொல்லணும். அதேதான் பத்ம புராணத்திலயும் இங்க சொல்ற, அதுக்கப்புறமா அந்த காக்காவும் சீதா பிராட்டியையும் ராமரையும் சேவிச்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு பட்டு போயிடுத்து என்று சொல்றார். இப்படி அப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு காக்காக்கே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவர், மத்கிருதே காக்க மாத்திரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம் கஸ்மஹாத்யோமஹரத்வத்தஹ க்ஷமசேதம் மஹீயத் மஹீபதே. இப்படி இருக்குச்சு, எனக்காக ஒரு பிரம்மாஸ்திரத்தையே ஒரு காக்காய்க்காக பிரம்மாஸ்திரம் பண்ணச்சு, எனக்காக நீ பண்ணாத இருப்பியா, எனக்கு அனுகிரகம் பண்ணாத இருப்பியா? துவயா நாதவதி நாத ஹ்யநாத இவ திருஷ்யதே, துவயா நாதவதி நாத, உன்னை என்னுடைய கணவனாக பெற்று நான் இன்று அநாதையாக நான் இருந்தேன் இருக்கேன் நானு சீதா பிராட்டி சொல்றேன். ஜானாமி த்வாம் மகாவீரியம் மகோத்சாகம் மகாபலம், உன்னுடைய பராக்கிரமம் தெரியும். இது காக்காசுரனுக்காக இல்ல, ராவணன் என்ன எத்தனை ராவணன் ஆயிரம் ராவணன் லட்சம் ராவணன் வந்தா கூட உன் எதிர நிக்க முடியாதுன்றது எனக்கு நன்னா தெரியும். அப்படி இருக்கச்சு நான் இன்னும் இந்த சிரமத்தை படுறேன்னாக்கா இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சய சமர்த்தாவபிதோ என்மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ. எல்லா விதமான சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் கூட அவ ரெண்டு பேரும் என்னிடத்துல வராதது, இப்ப என்னை மீட்டு செல்லாததுக்கு காரணம் என்னுடைய பாப விசேஷம் தான். இது சீதா பிராட்டி கதர்ற வார்த்தை. இந்த இடத்துல ஹனுமான் திருப்பி பதில் சொல்றார், இத கேட்டுட்டு இவம் முகூர்த்தம் துக்கானா மந்தம் திரட்சசி சோபனே. ஏதோ போனது போயிட்டு இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டா இப்போச்சு, 10 மாசமா கஷ்டப்பட்டா இப்போச்சு, நீ இன்னைக்கு குறிச்சிக்கோ, இன்னில இருந்து உனக்கு நல்லதுதான் நடக்க போறது, இது துக்கத்துக்கெல்லாம் முடிவு வந்துடுத்து. தாவுபௌ புருஷௌ வியாக்ரௌ ராஜபுத்ரௌ மகாபலௌ த்வத்தர்ஷன கிருதோத்ஸாஹௌ லோகான் பஸ்மீகரிஷ்யதஹ. உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவா ரெண்டு பேரும் சேர்ந்து லோகத்தையே பஸ்மம் பண்ணிடுவா. அயல் இது ஒரு லங்க ஒரு விஷயம் இல்ல என்பதாக சொல்லுகின்றார் ஹனுமான். பேசுறவு சொல்லுகின்றார், இது இதுவரைக்கும் இன்றைய தினத்துல காக்காசுர விருத்தாந்தத்தை பார்த்தோன்றத காட்டிலும் காக்காசுரனுக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை பார்த்தோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷா கோப்ராஹ்மணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.